அதிகாரியின் செய்தியை கூறல். வினா: சாதன சதுஷ்டயத்தை பூரணமாக பெற்றுள்ள அதிகாரியின் செய்கையாது? முண்டு ஆண்டாண்டுத்துக்கு முண்டென்று காண்டல் கருதலுரை வாயில் களாலுணர்ந்து நாமரூபமுள்ள விடங்களையெல்லாம் நரகமாக காண்டலே அவதே. 5. புண்ணிய லோகப்பிராப்தியே பலம். 3.1. இயமனியமாதிகள் இல்லாத போது சமாத சர்க்க சம்பத்தியுன் தாகாமையின். இயமனியமாதிகள் உண்டாயிருத்தலே சமாத சர்க்க சம்பத்திக்கு ஏது? 2. சித்த நிரோதமே சொருபம். 3. வியவகாரக்கியமே காரியம். 4. பிரவருத்தியற்று சுழ்த்தி அவஸ்தையைப் போல விஷயங்களை மறந்திருத்தலே அவதே. 5. புண்ணியலோக பிராப்தியே பலம். 4.1. சாதுசங்க பழக்கமில்லாத போது அத்தியந்த துக்க நிவர்த்தியும் தடையற்ற வானந்தமும் ஆகிய மோட்சத்தின்கண் தீவிர விச்சையும். 2. தாகாமையின் சாதுசங்கப்பழக்கமே முமுட்சுத்துவத்திற்கு ஏது? மனைவி மக்களர் தங்களில் சிறிதேனு மிச்சையின்றி மோட்சமாத்திரத்தில் உள்ள விச்சையே சொருபம். 3. ஆனா நற்கல்வி எரிவுடைமை வைராக்கிய முதலியவற்றையுடைய பிரம நிஷ்டபிருவை அடைதலே காரியம். 4. குருவிற்குச் செய்யும் தொண்டொன்றையே கை கொண்டு ஏனைய கருமங்களையெல்லாம் விட்டுவிடலே அவதே. 5. புண்ணியலோக பிராப்தியே பலம். இங்கான்கு சாதனமும் உருபித்துக் கூடியிருந்தால் இங்குத்தானே விரைவில் ஆத்ம விசாரமே பலமாமேன். சாதன சதுஷ்டயம் பூரணமாயிருந்தால் ஜீவப்பெருமவைக்கிய ஞானமுண்டாம் என்று கூறப்பட்டதாயினும் இனம் பற்றிச் சிறுவன மன்ன நிதித்தியாசனம் தத்துவம் பதார்த்த சோதனமென்று மிங்கான்குங்குள் நித்தியா நித்திய வஸ்து விவேக முதல் தத்துவம் பதார்த்த சோதன மீறாயுள்ள வெட்டும் தத்துவ ஞானத்திற்கு அந்தரங்க சாதனங்களா? கர்மோபாசனைகள் பகிரங்க சாதனங்களா? அந்தரங்கம் உள், பகிரங்கம் வெளி. காண ஓனை வடிவென்றல் விட்டுத்தன் நுண்மையுள்ளவா விடின் மான மழவுமாய் வந்தாலும் வன்பவம் ஆளாதிருக்கும் விடீர் டோட் என்று பாடுதுறையும். மேலான் சதுட்ட சாதனங்கள் மேவு நிறைந்த பேர்க்குரைக்கின் மேலா மதுனா மெனத்திடமாய் விளங்கும் அவையில்லாதவர்க்கு கைவல்லிய நவநீதம். 5. இவனது காரி யானோ நிந்திரி எங்களாலும் புவனதை பங்களாலும் போத பௌத்திகங்களாலும் வித்தவனமுன் கடைந்து வெயிர் சகித்திடாப்பொழுப்போல் வே பவமறு ஞான தீர்த்தம் படிந்திடப்பதரே. 4. ஆனதின் மனைவி மக்கள் அர்த்தவே தேகன் 3. காணவர் வலையிற் பட்டு கைதப்பியோடு மான்போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணன் சென்று ஞானசர் குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. விடை: சாதன சதுஷ்டயமுடைய இவ்வதிகாரி அத்தியான் மிகத்தினாலும் அதிபுதத்தினாலும் அத்தேபத்தினாலும் உண்டாகும். மேலாம் பரமன் மான்மழுவாய் விளங்கியுரைத்தும் விளங்காது. மேலான் சாதனங்கள் வர மேவ வேண்டின் சாதுசங்கம் என் ரத்வைத்த உண்மையும் கூறுவதால் நூதன விவேகியின் மனம் தத்துவனான மார்க்கத்தில் செல்ல மாட்டாதென்பது நன்கு விளங்கும். இதனால் கிருதோபாசகனிடத்து வேக முதலிய சாதனங்கள் தீவிரமாய் வெளிப்பட்டுத் தோன்றுதலின் அவன் தத்துவஞானம் அடைதற்கதி காரியாமென்றும் அகிருதோபாசகனிடத்து அவை மந்தமாய் வெளிப்பட்டுத் தோன்றாமையின் அவன் தத்துவ ஞானமடைதற்கனதிகாரி நூதன விவேகி யாமென்றும் விளக்கியவாராம். 1. கிருதோபாசகன் சகுணப்பிரமத்தின் சாட்சாக்கார பரியந்து முபாசனை செய்தவன். 2. அகிருதோபாசகன் அந்தன முபாசனை செய்யாதவன். இவன் வெகுகால வப்பியாசத்தால் தத்துவத்தில் நிலைத்தற்குரியவனாகின்றான். ஆகாயாதி பூதங்களின் காரியமாகிய பிண்ட பிரமாண்டாதிகள் போதிகமா? 1. வியாதி பசி தாகே முதலியவற்றால் உண்டாகும் துக்கம் அத்தியான்மிக துக்கமாம். 2. திருடர் புலி பாம்பு முதலியவற்றால் உண்டாகும் துக்கம் அதிபூத துக்கமாம். 3. யக்ஷராட்சச பிரேதக்கிரகாதிகளாலும் சீத வாத ஆதபங்கே குளிர்காற்று வெயில்கே லாலும் உண்டாகும் துக்கம் அதிதெய்வ துக்கமாம். 1. ஆத்மாவை யாசிரைத்திருக்கும் சுலசுக்கும சரீரம் அத்தியான்மமாம் அதனாலான் துக்கம் அத்தியாத்ம துக்கமாம். 2. தனது சரீரவிந்திரிய முதலியவற்றிற்கு வேறாய் நேத்திரேந்திரியத்திற்கு விஷயமாவது அதிபோதமாம். அதனாலான் துக்கம் அதுபோத துக்கமாம். மூன்று, தனது சரீரவிந்திரிய முதலியவற்றிற்கு வேறாய் நேத்திரேந்திரியத்திற்கு விஷயமாகாதது அதெய்வமாம். அதன் பிரேரணையா ஏவலா லான் துக்கம் அது தெய்வதுக்கமாம். ஆறு பன்னிரண்டு தத்துவ விளக்க பிரலம். பதிமூன்று, தாபத்திரயத்தை அடைந்து வெயிலின் துபத்தை சூட்டை சகிக்காத புழவைப் போல வாடிச் சம்சாரதாபம் ஒழிதற்கேதுவான ஞானதீர்த்தத்தில் மூழ்கப்பதறினவனாய். ஐந்து, மனைவி மக்கள் பொருள் என்னும் ஈஷ நாத்திரயத்தினின்றும் நீங்கி விடர்வலை இலகப்பட்டு அதை கிழித்து தாபத்திரயம் மூவகைத் துன்பம் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் விசுவாசத்தோடு மூழ்கித் தீவினையை ஒழித்து அதனால் மானச தீர்த்தம் வாய்க்கப் பெற்று அதில் மூழ்கி மனவர்மையடைந்தவரே ஞான தீர்த்தத்தில் முழுகுவதற்கதிகாரியாவர். மானச தீர்த்தமாவது உண்மை இகை முதலியவற்றையுடையராதல் அதில் மூழ்கல் உண்மை முதலியவற்றை விடாது கை கொண்டொழுகல் ஞான தீர்த்தம் ஜீவப்பெரும வைக்கிய ஞானம். அதில் மூழ்கல் அந்த ஞானம் பிறழாதிருத்தல் சத்தியந்தானன் சம்மத மின்சொற் சாற்றுதல் ஒருவழிப்படுதல் புத்தியே முதல கரணமோர் நான்கு மடக்குதல் புலன்கள் போம் வழியை நித்திடா தமைத்தல் பொறைதிட ஞான முயற்கெலான் தன்னளிப்புறுதலித்திர மனைத்து மான தீர்த்த மெனவெடுத்தியம்பினர் மேலோர் என்று காசிகாண்டமும். உள்ளத்தினுள்ளே யுணர்வெனின் தீர்த்த நீர் மெள்ளக் குடைந்தனின் தாடார் வினைகிடப் பள்ளமது மேடும் பறந்து திருவரி கொள்ள மனமுடை காசினியோரே என்று திருமந்திரமும் கூறுமாற்றுக. ஈண்டு கூறிய தரவு சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசமென்னு இரண்டனுள் விவிதிஷா சந்நியாசமாம். ஆய் தத்துவனான முண்டாதர் பொருட்டு பிரபஞ்சத்தின் தோஷ திருஷ்டிபூர்வகமாக உண்டாகும் தீவிரதர வைராக்கியத்தினால் சிந்யாசுவி ஞான விருப்பமுடையவ நார் செய்து கொள்ளப்படும் சந்நியாசம் விவே திஷா சந்நியாசமாம். இச்சந்நியாசத்தை முன்னர் பெற்றவர்கள் சிகித்துவசன் முதலியோராவர். தூ தத்துவனான முண்டாய பின்னர் பிரபஞ்சத்தின் தோஷ திருஷ்டி மித்தியாதிருஷ்டி பூர்வகமாக உண்டாகும் தீவிரதர வைராக்கியத்தினால் வாசனாட்சி மனோநாச தத்துவஞானங்களின் அப்பியாச வாயிலாக ஜீவன்முத்தி விலட்சணானந்தத்தின் பொருட்டு வித்துவானால் செய்து கொள்ளப்படும் சந்நியாசம் வித்வத் சந்நியாசமாம். இச்சந்நியாசத்தைப் பெற்றவர்கள் யாகபல்கியர் முதலியோராவர். இவ்விரண்டு சந்நியாசமும் பரமஹம்ச சந்நியாசத்தின் பாகுபாடாம். ஒன்று பதினான்கு கைவல்லிய நவநீதம். ஏழு வணங்கினின் எழுது சொல்வான் மாயவாழ் வெனஞ்சோ கத்தால் உணங்கினே நெய்யனையின் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாசப் பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை இரட்சித்தல் வேண்டுமென்றான். எட்டு அன்னதன் சிசுவையே நாமிமின் பறவை போல தங்கன் கருதி நோக்கித் தடவிச்சன் விதியிருத்தி இன்னது பிறவி மாற்று முபாயமொன் துண்டு சொல்வேன் சொன்னது கேட்பா யாகிற் தொடர்பவன் தொலையும் என்றான். அதனின்றிருந்த வரியோடுகின்ற மானைப் போன்று விரைந்து நான் யார் எனக்கு இச்சம்சாரத்துக்கம் எதனால் உண்டாயிற்று எதனால் நீங்கும் இது நீங்குவதற்குரிய உபாயத்தை போதிக்க வல்லவர் யாவர் அவர் எவ்விடத்திருக்கின்றனர் அவரை எவ்வாறடையலாம் என்றுள்பத திச் சென்றனன் அந்தனன் சென்றவன் வாழா செல்லாது பத்திரப்புட்பாதைகளைக் காத்திற்கொண்டு சென்று நானாசிரியரைத் தரிசித்து பத்தொன்று திறப்புட்பாதைகளால் அவரது திருவடியில் சைதன்யம் சாஸ்வதம் சாந்தம் வியோமாத்தம் நிரஞ்சனம் நாதபித்து கலாதீதம் தஸ்மை சேகரவே நம என்று கூறி அர்ச்சித்து அவருக்குச் சந்தோஷமுண்டாகும்படி திரிகரண சுத்தியாக வணங்கினான். ஆறு அன்னனம் வணங்கினவன் எழுந்து அவருக்கெதிரே இருகரங்கூப்பி நின்றெழுது கொண்டு தந்தையே என் போன்றரைக் காத்தற் பொருட்டுக் கருணையே திருவுருவமாகப் பொருந்திய எனது குருவே மித்தையான சம்சார வாழ்வின் துக்கத்தினால் வெகுகாலமாக வாடினேன் ஆதலால் தேவரீர் எனதந்த கரணம் செய்தல் மாகும்படி ஒன்றனு ஒன்றகச் சிறந்திருக்கின்ற அன்னமய முதலிய பஞ்சகோசங்களில் யானின் தென்றெழும் அபிமான வடிவ பந்தத்தை நாசமாக்கி என்னைக் காக்கருளல் வேண்டுமென்று பிரார்த்தித்தனன். ஏழு தீட்சாத்திரயம் வினா அவர் அவனுக்கு யாது செய்தனர் யாது கூறினர் நானாரி பவமனக்கு வந்தவா தென்கவு நசிப்பது வராலென பாய்ந்தலகரங்கொண்டேகி யானா நற் கல்வியறி வணக்கம் வை ராகே மாதியாங்குணமுடைச்சர் குருவையடைந்த தர்மன் நூனாரப்பணின் தெழுந்தன் பார்க்கரங்கள் குவித்து வரவழுத்தி எற்குருவே என் பாசத்தழிவு தானாமித்திரத்தினால் எனவினவல் சீடன் தனது விதி வத்து பசன் நத்துவமாமன்றே என்று வேதாந்த சூளாமணி கூறுவதின் கருதற் பாற்றான். 15 தத்துவ விளக்கப்படலம். 9 தொடர்பவன் தொலையுமென்று சொன்னதைக் கேட்ட போதே தடமடு மூழ்கி நான் போர் சரீரமும் குளிர்ந்துள் லாரியடருமன் பொழுகு மாபோலானந்த பாஷப்பங்காட்டி மடன்மலர் பாத மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான். விடை: அந்தனம் பிரார்த்தித்து நின்ற தமது சீடனை சர்க்குருவானவர் 1 ஆமையானது கரையில் உள்ள தனது முட்டை குஞ்சாகுமாறு அதனை தனதகத்தில் பாவிப்பது போன்று சீடன் சொருபாவானமொழிந்து தனது நிஜஸ்வரூபமாய் விளங்கும்படி தன்னுள்ளத்திற் பாவித்து 2 மீனானது தனது சினை முட்டை தஞ்சாகுமாறு அதனை நோக்குவது போன்று சீடனது சஞ்சித்தினை கெடுமாறு அன்போடு நோக்கி 3 பின்பு பறவை தனது முட்டை குஞ்சாகுமாறு அதனை தனது சிறகினால் பரிசிப்பது போன்று சம்சயபாவனை சந்தேகம் விபரீத பாவனை விபரீத நிச்சயம் ஒழிந்து முடிவான ஆன்ம விசார மிவனுக்குண்டாக வேண்டும் என்று அஸ்தமஸ்தகசியோகம் செய்து அஞ்சாதே என்று அபயா சத்தத்தைச் சீடனது சிரத்தில் வைத்து தமதுதிரை இருக்க வைத்து அவனை நோக்கி உனது பிறவியை உழ்த்தற்குரிய உபாயம் வந்திருக்கின்றது, அதனை உனக்குபதேசிக்கின்றேன். நீயானுபதேசிப்பதை கவனமாய் உன்னையனாதிகாலமாய் தொடர்ந்து வந்துள்ள பிறவி நீவிருத்தியாய் விடுமென் தருளிச் செய்தனர். 8 கேட்டுபதேசித்தவாறழகுவாயாயின் சீடன் குருவின் வசனத்தினா லகமகள் தன்புமிக்கு அவரை வணங்கி பிறவியை மாற்றும் உபாயத்தை உபதேசிக்க வேண்டுமென்றிருத்தல் வினா பிறகு சீடன் யாது செய்தன? விடை: அவன் அநாதிகாலமாய்த் தொடர்ந்து வந்துள்ள உனது பிறவியானது நிவர்த்தியாய்விடுமென்று சர்க்குரு அருளிச் செய்ததைக் கேட்டபோதே வெயிலாற்றபிக்கப்பட்டு அதனால் வாடி விசாலமான மடுவிலே ழுகினவனைப் போன்று மனவெப்பந்தணிந்து அதனால் சரீரழன் குளிர்ந்து அகத்தே நெருங்கியுள்ள அன்பு ததும்பிப் புறத்தே ஒழகு மாறுபோல ஆனந்தக் கண்ணீர் விட்டுச் சர்க்குருவினது தாமரை மலர் போன்ற திருவடிகளை மீண்டும் வணங்கியெழுந் திருகரங்களையும் சிரசின் மேற்கூப்பி எதிரே நின்று 9 ஆய் ஆமை போர் சிந்தித் தருளருவமாக்குமார் காமாதி நீத்தவரைக் காண்டோட் டூ மீன்போர் திருநோக்கால் விமல நிறுவாக்குன் தான் போக்கி நின்ற தரம்லோட் 3 கோழி போர் தீண்டியீர் குற்ற மறுத்தாளு மாழிவிட முண்டவான் என்று சிவஞானவர்களார் கூறுவது மறிக. கைவல்லிய நவநீதம்: 10 சொன்னது கேட்க மாட்டா தொண்டனா நாலன் சுவாமி நின்னது கருணையாலே நீரினை யாழலாமை இன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதன் ரதை நீர் காட்டி இடேற்றல் வேண்டுமென்றான். 11 அடங்கிய விருத்தி யானன் தருந்தபின் செறிந்த மண்ணின் குடம்பையுப் புழுமுன் நூதும் குளவியின் கொள்கை போலத் தொடங்கிய குருவுமான்ம சொரூபமே மறுவ வேண்டியுடம்பினில் சீவனைப் பார்த்துபதேசம் ஓதுவாரே சுவாமி. தேவர் இருபதேசிப்பதைக் கேட்டு அதன்படியொழுகமாட்டாத அடிமையாகிய வெண்ணையும் அரசர்கள் தமது ஆணை வழிச்சல் லாதோரைச் சதுர்வித உபாயங்களால் வசமாக்கித் தமது ஆணை வழியிற் செலுத்தி யாழ்வதைப் போல தமது கருணையினாலக்கியாழுதல் தன் கற்குக் கடமையாம். தேவரீர் உனது பிறவியை உழித்தற்குரிய உபாயம் ஒன்றிருக்கின்றதென் தருளிச் செய்தீரே. இத்தன்மையதன் ததனை உபதேசித்து அடியேனை பிறவிக் கடலினின்றும் கரையேற்றல் வேண்டுமென்று விண்ணப்பஞ்செய்தான். ஆயோ